மாப்பிள்ளைய பார்த்துக்கடி மைனா குட்டி, மாப்பிள்ளைய பார்த்துக்கடி மைனா குட்டி, எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடு நைசா தட்டி. கூடு விட்டு கூடு செல்லும் விசை இல்லையே, உன் கோட்டையிலே எனக்கு ஒரு விசை இல்லையே. மாப்பிள்ளையே மாப்பிள்ளையே அஹா, மாப்பிள்ளையே பார்த்துக்கடி மைனா குட்டி, எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடு நைசா தட்டி.